சாஸ்திரியை பற்றி பேசு, நான் என்ன செய்தால் நல்லது, எனக்கு என்ன தேவை என்று நினைக்கிறீர்கள் என்று பேசு. அந்த துணியுடன் இந்த காலத்திற்கு ஏற்ற சாதனங்களை டிசைன் செய்து சாதனங்கள் எல்லாம் யாரும் போர்ஸ் பண்ணுறது கிடையாது. அது என்ன பண்ணுறாங்க, இந்த காலத்தில் இந்த விஷயம் தெரியாதுன்னா அந்த சாதனங்களை காட்டி இங்கே பாருங்க என்ன இந்த காலத்தில் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க இதெல்லாம் மூடப்படுத்துறாங்க. இப்போ திருவள்ளுவர் என்னைக்குமே சிக்னலில் நிற்கலைங்கிறதுனால அவர் காட்டுமுறை அண்டின்னு பேச முடியும். எப்போ அண்டைய நிலைமை பற்றி தெரியாது, கரெக்ட். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இதெல்லாம் பற்றி பேசினா தெரியாது, அப்படியா ஐயன்னு போயிடுவோம். ஏன்னா அவனுக்கு அந்த காலத்தில் அப்படி இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறதே தெரியாது. ரொம்ப ஆச்சரியமான சந்தேகம். ஒரு நாள் ஒன்னாவது நிலை பாடம் நடத்திட்டு அதுல வந்து ஏதோ ஒண்ணு பாடம் நடத்திட்டு போது அது எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தது கிடையாது. அப்ப எனக்கு வந்து எதையோ ஒண்ணு விளக்கிறதுக்காக ஒரு உதாரணம் சொல்லிட்டு நான் மாட்டிட்டேன். என்ன உதாரணம்னா, உதாரணமா இந்த அரிசி பாருங்க, நெல்லுக்குள்ள இருக்கு, நெல்லுக்கு உள்ள அரிசி இருக்கு. அப்ப நெல்லினுடைய உமி வேற, உள்ள இருக்கிற அரிசி வேற, அப்படின்னு ஏதோ ஒரு உதாரணத்தை சொல்லுங்க. அது போல பானைக்கு உள்ள களிமண் கிடையாது, இது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு கான்செப்ட் காட்டுறதுல சொல்லுவாங்க. அந்த குழந்தைகளுக்கு நெல்லுனால என்ன தெரியல, காலேஜ் படிக்கிற குழந்தை குருஜி நெல்லுன்னு அப்ப நான் சொன்ன நெல்லுன்னா எப்படின்னா, இது வந்து அரிசிக்கு நீ என்ன சாப்பிடுற அரிசி தானே சாப்பிடுங்க. ஆமா, அந்த அரிசி எங்கேருந்து வருது, அரிசி வந்து கடையில இருந்து வருது. கடைக்கு அரிசி எங்கேருந்து வருது, கடைக்கு அரிசி வந்து மூட்டையில வந்து அந்த மூட்டையை பிரிச்சு கொடுக்கணும். இல்லைப்பா, அந்த மூட்டையில அந்த மூட்டை எங்கேருந்து வருது, மூட்டை கம்பெனியில இருந்து வருது. இல்லைப்பா, அந்த கம்பெனியில எங்கேருந்து கிடைக்குது, கம்பெனியில தயார் பண்ணுறாங்க. பாருங்க பாருங்க, இந்த காலத்துல காலேஜ் படிக்கிற பொண்ணு நிலைமை அரிசி எப்படி வருதுன்னு தெரியும். அப்போ அதை பற்றி அறிவு இல்லாதவங்க என்ன வேணாலும் சொல்லியாங்க, கரெக்ட். திருவள்ளுவரை காட்டுங்கள் அப்படின்னு சொல்லி அதை பற்றி தெரியாத வயசு, அது போன்ற அதை பற்றி அறிவு இல்லாததுனால நம்ம சொசைட்டியில் என்ன ஆயிடுச்சுன்னா, இதெல்லாம் காட்டுங்கள் அடித்தாங்க காட்டுங்கள் அடித்தாங்க ஒரு நம்பிக்கை வளர்ந்து. குறிப்பா இது எதனால்னா, இந்த எண்ணங்களை வளர்ப்பது எல்லாம் பிரிட்டிஷ் தான், அதுக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சில நேரங்களில் நம்ம ஆர்டிக்கிள் எழுதி நம்மளுடைய வெப்சைட்ல போட்டு நேரம் கிடைக்கிறோம். சில நேரங்களில் இப்போ வீடியோ போட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சில நேரங்களில் வகுப்புல இதெல்லாம் நிரூபிக்க நேரம் கிடையாது. ஏன்னா வகுப்புங்கிறது காம்பாக்டான சில சவால பாடுறது நிறைய இருக்கு. வகுப்பு இப்போ இந்த வகுப்புல கூட நான் அதெல்லாம் ஓப்பன் பண்ணல, எப்படி அவங்க பண்ணாங்க. ஏன்னா அதெல்லாம் சொல்லணும்னா இது நடக்காது, அதுக்குன்னு உள்ள ஏரியாவில் அந்த ஆர்டிகிளையோ பேசவும் முடியும். அதுக்குன்னு டாபிக் இங்கேயே வகுப்பு நடந்தாலும் அதை பேசலாம், இந்த வகுப்புல அதை கொண்டு வர முடியும். இது வந்து அவங்களால் சதி செய்யப்பட்டு நம்ம ஊர்கள் ஏமாற்றப்பட்டாங்க. நான் அதே மாதிரி தான் இங்கே இந்த ஒரு காரணத்தினால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இடத்தில் நம்ம திரிந்து புரிந்து கொள்ள முடிவு இல்லை. எனக்கு இது நமக்கு தேவையா தேவையில்லையா இதெல்லாம் கத்துக்கிட்டு என்ன தேவையில்லை. இதை மற்ற உலகவாதத்தின் கண்ணோட்டத்துடன் பார்க்கப்படாது. இது வந்து இந்த சாஸ்திரங்கிறது தன்னுடைய கட்டமைப்பின்படி அது பூரணமாக இருக்கும், பற்றாக்குறை இல்லாமல் ஒப்பிட்டு பார்க்க தேவை. உதாரணமா என்ன, இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, இந்த கம்ப்யூட்டர் ஒருத்தர் வாங்கிட்டு வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க. என்னங்க ஏமாந்து போயிட்டீங்க, 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வந்தீங்க, ரொம்ப நல்லா கொடுத்துருப்பாரு, இதுதான் வந்து உலகத்தில் இருக்கிற அட்வான்ஸ் ஆகும். என்னங்க இதே போய் அட்வான்ஸ் இல்லைங்க, இந்த கம்ப்யூட்டர் 2 லட்சம் இருக்கு, இது என்ன பெரிய இதாக இது. ஆமாங்க, இது பெரிய இதுவாங்க, இது 2 லட்சம் கொடுக்கலாம், 2 லட்சம் கொடுக்கலாங்கிறீங்க. இப்போ நான் வந்து 10,000 ரூபாய்க்கு ஒரு மெஷின் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அது செய்யற வேலை இது செய்யாது போல இருக்கு. 10,000 ரூபாய்க்கு வாங்கினதை விட இது நல்லது தான் சொல்லுவாங்க. இல்லைங்க, நான் 10,000 ரூபாய்க்கு ஒரு மெஷின் வாங்கிட்டு வந்தேன், அது வேற மாதிரி இருக்கு, அது நல்லா வேலை செய்யும். சரி, அது என்ன வேலை செய்யும், நான் அரிசி போட்டேன்னா மாவு அரைச்சி கொடுப்பேன், இப்போ இதில் அரிசி போட்டால் மாவு அரைச்சி கொடுப்பேன், இது அப்பா கம்ப்யூட்டர்ங்கிறது அது ஒரு பூரணமான மெஷின், அதுக்குள்ள கட்டமைப்பு, அது அது கொடுக்க வேண்டிய பலன், அதுக்கு தேவையான சாதனங்களுடன் அது இருக்கு, கரெக்ட். நீ வேற ஒரு சாத்தியத்தை பலனை வச்சுக்கிட்டு இதை எதிர்பார்க்க முடியாது. சாஸ்திரம் வந்து பூரணமானது, அது என்ன பலனை கொடுக்க விரும்புகிறதோ அதில் அது முழுமையாகவே இருக்கிறது. அதே நீ வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீ பதில் சக்தியே இல்லைங்கிறதுனால இலங்கை வந்து தரக்குறைவானதுன்னு எதிர்ப்பாங்க. அப்படி வேதம் என்ற கட்டமைப்பு தன்னளவில் பறிப்புகள் பலனை தருவதற்கு அவைகள் எல்லாம் முயற்சி செய்யும். உலகத்தில் இருக்கும் எல்லா கட்டமைப்புகளும் நம்மை நான்கு பலன்களுக்காக துரத்தியது. உணவுலாம் சேர்ந்து அடுத்தது தூக்கம், நல்ல தூக்கத்திற்கான ஒரு இடம், பாதுகாப்பு, சத்தத்தை உறுதி, இவைகளுக்காக உலக கட்டமைப்புகள் வேதம் அதை தேவையில்லைன்னு எங்கேயுமே சொல்லலாம். இது உனக்கு பத்தாது, இதை மட்டும் வைத்துக் கொண்டு உன்னால் திருப்தியாக இருக்க முடியாது, எவ்வளவு அடைந்தாலும் சரி, இது வேதம் அது உண்மையான பத்தம். அப்போ நான் நிம்மதியாக இருக்க என்னதான் தீர்வு அப்படின்னா அது ஐந்தாவது ஒன்று இருக்கிறது, அதை நீ அடைவது. சரி, அதுக்கு என்ன செய்யணும்? அதை பற்றி மட்டும்தான் சாஸ்திரம் உங்களுக்கு பேசுகிறது. உலகத்தில் யாராலையும் தடுக்க முடியாது, இது தேவையில்லாததுன்னு யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் நம்மளை சுத்தி இல்லாத உள்ளவங்கள இதெல்லாம் தேவையில்லை தேவையில்லைன்னு பேசிட்டு இருக்கோம். அப்ப நமக்கு பதில் சொல்ல தெரியும். பயத்திலிருந்து பாதுகாப்பு, எல்லா உயிர்களுக்கும் பயம் இருக்கு, அந்த பயத்திலிருந்து தப்பிக்க விரும்புது. கரெக்ட், மனிதனுக்கும் பயம் உரிகிறது, பயத்தில் இருந்து தப்பிக்க. இதுக்கெல்லாம் இந்த நான்கு பிரச்சனைகளுக்கு வேதம் தீர்வு பண்ண தீர்வு இல்லை. அதெல்லாம் லௌகிக்க வித்யா, லௌகத்தில் நீ அடையவில்லை. அது எப்படி ஒருத்தருக்கு கூட வந்து குறைச்சல வருதுங்கிறதையும் வேதம் புரிய வைக்கிறது புண்ணிய பாப்பங்களின் கணக்கின்படி, அது தனி. ஆனால் ஐந்தாவது விஷயத்தை புரிய வைப்பது தான் அதனுடைய மிகப்பெரிய சாதனை. அப்படின்னா அந்த கண்ணோட்டத்துடன் தான் நாம் இந்த சிக்கலான விஷயத்தெல்லாம் புரிந்து கொள்ளணும். இல்லைன்னா நடைமுறைக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி பேசுறாருன்னு இவர் பேசிக்கொண்டு பேசுவது போவது ஐந்தாவது பிரச்சனையை தீர்ப்பது. அதனால நடைமுறைன்னு சொல்லி மற்றவங்க கொடுப்பதெல்லாம் நான்கு பிரச்சனையை தீர்ப்பது. கரெக்ட், அதுக்கு இங்கே இருப்பது அங்கு அதற்கு இங்கு பதில் கிடையாதுங்கிறது நாமளும் இதை சொல்றது வேகப்பட வேண்டாம். இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்களா, நம்ம ஒன்றும் சப்பை கட்டலாம் கட்ட வேண்டாம். அதுக்கு வேதத்தில் தீர்வு இல்லையே, அதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும். குருஜியே சோறு போட்டால் தான் பேசி தீரும். என்ன குருஜியே சாப்பிடாரு, மரம் பாடம் கடந்துட்டு உட்காந்துட்டு சாப்பிட்றாரு, ஐயே அவருக்கும் சோறு தேவைப்படுது. அப்புறம் இதில் வந்து சப்பை கட்டு கட்டத்துக்கு ஊசி மெழுகிறதுக்குலாம் ஒண்ணு முடியாது. அதனால் மற்றவர்களுக்கும் சொல்ல தெரிய வேண்டும் சொல்றது இரண்டாவது காரணம். ஆனால் உண்மை என்னன்னா, மற்றவர்கள் நம்மை குழப்பும் போது நம்முடைய மனதிற்கு நமக்கு சொல்லி சொல்ல தெரிய வேண்டும். கரெக்ட், தெரியாதனால படிச்சவங்க கூட பல நேரம் தடுமாறிட்டு போயிடும். படிச்சவங்க முழுக்க புரிஞ்சிருக்காது, புரிஞ்சிருக்காத இருக்கிற நிலையில மற்றவங்க யாராவது குழப்பாங்க. ஆமாண்டா, இது சொல்றது ரொம்ப தெரிய வேண்டும். அதனால் இப்போது டிவி வேண்டும். என்ன வந்த உடனே உட்கார்ந்து பிரேக் ஆமா.